శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః శ్రీమతే గోపాల దేశిక మహాదేశికాయ నమః శ్రీమతే రఘువీర మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస గోపాల మహాదేశికాయ నమః பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சே தியாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிராணி கற்போம் புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தின் எட்டாம் பாகத்தை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. வால்மீகி விடுத்த வினாக்கள். சத் சமாகமம், அதாவது பெரியோர்களின் சந்திப்பு எப்பொழுதும் நன்மை பயக்க வல்லது. இங்கு நாரதர் மற்றும் வால்மீகி இவர்களின் தொடர்பு மூவுலகினருக்கும் க்ஷேமத்தை அளிக்க வல்ல ராமாயணம் தோன்ற காரணமாயிற்று. இதை கூறும் முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்யாய நிரதம் என்று த என்ற எழுத்தில் தொடங்குகிறது. தகாரோ விக்னநாசகஹா, தகாரஸ் சௌக்கியதாயக, தகர எழுத்தில் தொடங்கும் காப்பியம்தான் இனிது முற்று பெறுவதோடு படிப்போர்க்கும் இடையூறுகள் ஆன தீமைகளை களைந்து இன்பத்தை பயக்க வல்லது. அதோடு ந காயத்ரியாஹ பரோ மந்த்ரஹ, காயத்ரியை விஞ்சும் மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப உயர்ந்த மந்திரத்தின் முதல் எழுத்து தகரம் என்பது நோக்கத்தக்கது. வால்மீகி நாரதம் பரிபப்ரச்ச, நாரத மகர்ஷியை வால்மீகி முனிவர் உபசரித்து வணங்கி தாம் கேட்கப் போவதை முன்னரே அறிந்திருந்தாலும் சிறப்பாக அறிய கேட்டார். கேள்வியாவது, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ த்ருடவ்ரதஹ சாரித்ரேண ச கோ யுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கஹ கஹ சமர்த்தஸ்ச கஸ்சைக ப்ரியதர்ஷனஹ ஆத்மவான் கோஜித க்ரோதோ மதிமான் கோ ந சூயகஹ கஸ்ய பிவ்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏதத் இச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹி மே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் முதல் அத்தியாயம். ஆசையோ பெரிது. வால்மீகி முனிவருக்கு ஓர் ஆசை, தாம் தவம் செய்த காலத்திலிருந்தே தொடரும் ஆசை. நாம் பேராசை என்போமே அத்தகையதன்று, நம் பேராசையை போன்று பன்மடங்கு பெரியது. இதுவரை அதை வெளியிடத்தக்கவர் கிடைக்கவில்லை, பொறுத்திருந்தார். இப்பொழுதோ நாரதர் கிடைத்துவிட்டார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டுமல்லவா? இதயத்தின் அடித்தளத்தில் அழுந்தி கிடந்த மாபெரும் ஆசை பீரிட்டுக் கொண்டு சொல்லாக கிளம்பியது. அந்த ஆசையின் சொல்வடிவம்தான் மேற்கூறிய நான்கு ஸ்லோகங்களும். குணவான் மகர்ஷியே, நான் மிக உயர்ந்த ஒரு மனிதனை அறிய விரும்புகிறேன். ஆனால் அவன் நம்மோடு உறவாட வேண்டும், கூடவே ஓடி ஆடி பழக வேண்டும். கல்யாண குணங்கள் எனும் அனைத்து நற்குண நற்பண்புகளும் ஒருங்கே அவனிடம் திகழ வேண்டும். அவன் எளியவர்களோடு மிக நெருங்கி பழகுவதை பார்த்து சான்றோர்கள் இத்தகு உயர்வு உடையவன் ஈனர்களோடு இப்படி தாழ்ந்து தன் பெருமை மறந்து பழகுகின்றானே என வியப்பில் மூழ்க வேண்டும். அதுமட்டும் போதாது, உலகில் ஒருவரை உயர்ந்தவர் என்றோ பிறருக்கு நன்மைகளையே செய்வதால் மங்களமானவர் என்றோ புகழ்கிறோம். ஏன்? அவரிடம் உயரிய ஆனால் மங்களமான குணங்கள் குவிந்திருப்பதால் அங்கனம் புகழ்கிறோம். ஆனால் பகவானிடத்தில் இது தலைகீழாக மாறுபட்டுள்ளது. இக்குணங்கள் எல்லாம் தபம் கிடந்து அத்திகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்ற பேரருளாளனை அடைந்ததால் மங்கள குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் எனும் பெரும் சிறப்பை பெற்றன என்பர். சுவாமி கூரத்தாழ்வான் அருளிய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தின் 11வது ஸ்லோகம். குணாயத்தம் லோகே குணிஷுஹி மதம் மங்கள பதம் விபர்யஸ்தம் ஹஸ்தி க்ஷிதிதர பதே தத்வயி புனஹ குணா சத்யஜ்ஞான பிரபுதய உதத்வத்கததய க்ஷுபீபூயம் யாதா இதிஹி நிரணைஷ்ம ஸ்ருதிவசாத். அவை போன்று நான் அறிய விரும்பும் மனிதனிடம் குடிகொண்டிருப்பதன் காரணமாக அவை திருக்கல்யாண குணங்கள் எனும் விருதை பெறுவனவாக இருக்க வேண்டும். வீரியவான். பொதுவாக உலகில் மனதை குரங்கு என்பர். குரங்கு ஒரு நொடி கூட சஞ்சலமின்றி இருக்காது. நம் மனமும் அத்தகையது. ஒரு பொருள் கிடைத்தால் மகிழும், கிடைக்காவிடில் வருந்தும், கிடைத்த பொருளை இழந்தால் அழும். அப்பொருளை கவர்ந்தவன் இன்னார் என அறிந்தால் சினம் கொண்டு சண்டையிடத் தூண்டும். பிறர் நிறைய பொருள் ஈட்டி மகிழ்வுடன் வாழ்வதைக் கண்டால் பொறாது, பொறாமை கொள்ளும். பேராசை கொண்டு நிறைய பொருள் ஈட்ட முயலத் தூண்டும். முயற்சி வெற்றி பெறாவிடில் சினம் கொள்ளும். ஆக இத்தகு மனம்தான் நம் குடியை கெடுத்து நம்மை வாட்டுகிறது. ஆனால் இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டங்களையும் சமமாக பாவிக்கும்படி பழக்கிவிட்டால் அந்த மனமே அளவிலா ஆனந்தத்தையே நல்கும். எனவே இன்ப துன்பங்கள் எது நேரிடினும் கலங்காத நெஞ்சமுடையவனாயும் தன்னை கலங்கும்படி செய்ய விரும்புவோரை கலக்கி அழிய செய்யும் திறன் உடையவனுமான நரன் யார்? தர்மஜ்ஞஹா. பேரின்பப் பேற்றை அழிக்க வல்ல பக்தி, சரணாகதி ஆகிய சாமானிய தர்மத்தையும் விசேஷ தர்மத்தையும் நன்கு உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். கிருதஜ்ஞஹா. தனக்கு பிறர் எவ்வளவு அபகாரம் செய்யினும் மனதில் கொள்ளாது பேரளவுக்கு செய்த உபகாரத்தையே நினைத்து மகிழும் தன்மை வேண்டும். அவ்வளவு மட்டுமன்றி பிறர் செய்யும் அபசாரங்களை அப்பொழுதே மறக்கும் தன்மையனாய் திகழ வேண்டும். கிருதமேவ ஜானாதி. செய்ததையே அறிகிறவன் என்பதில் இக்கருத்து வெளிப்படை. திருக்குறளில் 108வது குறளாகிய நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற குறளும் இதையே விளக்குகின்றது. மேலும் தனக்கு துன்பம் நேர்ந்த காலத்தும் வாய்மை தவறாதவனாயும் வாக்கு பிறழாதவனும் தம் குல ஆச்சாரத்தை நின்று வழுவாதவனும் உயிரினங்களுக்கு பிழை செய்தவராயினும் அவர்க்கும் நன்மையே விளைவிப்பவனும் வேத சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவனும் செயல்திறன் பெற்றவனும் சாக்ஷாத் மன்மத மன்மதனாய் பார்க்க பார்க்க கண்வாங்க மாட்டாத காட்சி உடையவனும் மனதை வென்றவனும் துணிவு உடையவனும் காமம், கோபம், பேராசை, மோகம், மதமாச்சரியங்கள் ஆகிற உட்பகைகளை வென்றவனும் அசூயை இல்லாதவனும் அசுரர்களோடு போர் மூண்டால் கோபத்தோடு போரிடுவதைக் கண்டு தன் தரப்பில் உள்ள தேவர்கள் கூட அச்சமுற்று நடுங்குவார்களோ அத்தகையவனுமான நரனை அறிய விரும்புகிறேன், உபதேசியுங்கள் எனப் பிரார்த்தித்தார். ஆச்சாரியனுடைய விசேஷ குறிப்பு. பிறர் ஆக்கம் குணநலன்கள் கண்டு பொறாது குறை கூறும் தன்மையர் லக்ஷ்மி கடாட்சம் இன்றி துன்புறுவர். செல்வம் நீங்கி வறுமையில் வாடி வேதனைப்படுவர். இதையே 167வது திருக்குறளாகிய அவ்வித்து அழுக்காறு உடையானைச் செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்று பகர்கிறது. அசூயைப் படுபவனை பார்த்து மனம் பொறுக்காமல் மகாலட்சுமி அவனை தன் தமக்கைக்கு காட்டிவிடுவாளாம். இங்கு வால்மீகி முனிவர் ராம நாம தாரக மந்திரத்தைச் சொல்லி தவம் புரிந்தார். எந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறோமோ அதன் பொருளை, தேவதையை, அதன் குணவிசேஷங்களை தியானம் செய்து ஜபம் செய்ய வேண்டும் என்பது பொது விதி. எனவே எந்த தெய்வமான ராமனை மனதில் கண்டுகளித்தாரோ அதே ராம தெய்வத்தை நிஷ்டை கலைந்ததும் நரன் அதாவது மனிதனாக வெளியிலும் காண விரும்பினார். திருமழிசை ஆழ்வாரும் நாராயணனை பரதத்துவம் என்று ஒப்புக்கொள்ளாத விதண்டாவாதிகளின் வாயை அடக்க, எம்பெருமானே, என் இதயத்தாமரையில் சங்கு சக்கர கதாபாணியாய் அமர்ந்து எனக்கு சேவை சாதித்தீரே, காட்சியளித்தீரே, அதே போன்று வெளியிலும் காட்சியளிப்பீராகில் மிக்க உபயோகமாக இருக்குமே என கீழ்வரும் தனிப்பாடலில் பிரார்த்திக்கிறார். சக்கரம் கொள்கையனே சடங்கர் வாயடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பொசிந்து காட்டிடே என்று உள்ளத்தில் மட்டுமல்லாமல் உருவிலும் குணங்களிலும் பரமனை கண்டுகளித்தவர் நாரதரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? நாரதர் என்ற பெயரே நற்கதியை அதாவது மோக்ஷத்தை அளிக்கவல்ல ஜனார்தனனை நமக்கு அளிப்பவர் என்பதை காட்டுகிறதல்லவா? மேலும் வால்மீகிக்கு ராமனை பற்றி நன்கு தெரியும். எனவே கேள்வி கேட்டதன் நோக்கம் அயோத்தியில் அவதரித்து நாட்டை ஆளும் சக்கரவர்த்தி திருமகன் வேதாந்தங்களில் சொல்லப்படுகிற பரபிரம்மத்தின் அவதாரமா, பிரம்ம ருத்ர இந்திராதி தேவதைகளின் அவதாரமா என்பதை நாரதர் வாயிலாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நிற்க, வால்மீகி முனிவர் நன்கு கற்று தேர்ந்த அறிஞர், வேதங்களையும் வேதாந்தங்களான சாஸ்திரங்களையும் கற்றவர், தவத்தின் மூலம் இதயத்தில் பரபிரம்மத்தை சாட்சாத்கரித்தவர். எனவே காரண காரியங்களைக் கொண்டு ராமபிரானை மறைகளில் ஓதப்படும் நாராயணன் அவதாரம்தான் என அறிய வேண்டியிருக்க நாரதரை கேட்பானேன்? எனில் உண்மைதான், குருவை அடைந்து உபதேசத்தின் மூலம்தான் வேதாந்தத்தின் விழுப்பொருளை அறிய வேண்டும். மேலும் இப்பரதத்துவத்தையும் இதன் கல்யாண குணங்களையும் சூக்ஷ்மமாக தன்னகத்தே கொண்டு தன்னை ஜபித்து பாடி நினைக்கின்றவர்களை பாதுகாக்கின்ற இயல்புடைய மந்திரங்களையும் ஆச்சாரியனிடம் இருந்து உபதேசம் பெற்றுத்தான் அறிய வேண்டும் என்று வேதம் விளம்புகிறது. அப்படியின்றி மந்திரங்களை முறையின்றி காதால் கேட்டறிந்தோ, பிறருக்கு உபதேசிக்கும் போது மறைமுகமாக நின்று கேட்டோ, ஏதோ வியாஜம் கொண்டு அறிந்தோ, ஏமாற்றி அறிந்தோ, சுவடுகளில் பார்த்தறிந்தோ ஜபம் செய்தால் பலன் கொடுக்காது, மாறாக தீமைகளையே விளைவிக்கும். எனவேதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மந்திரங்களை ஆச்சாரியனிடம் உபதேசம் பெறுவது போன்று மந்திரார்த்தங்களையும் பரபிரம்மத்தையும் விளக்கும் நூல்களான ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம், கீதாபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம் எனும் நான்கையும் ஆச்சாரியனை அடிபணிந்து அமர்ந்து கேட்க வேண்டும் என வகுத்திருக்கிறார்கள். யதுருச்சயாஸ்ருதோ மந்த்ரஹ சன்னேன அதசலேன வா பத்ரேக்ஷிதோ வாவ்யத்தஹ ஸ்யாத் ப்ரத்யுத அனர்த்தோ பவேத். பத்மசம்ஹிதை சார்யாபாதம் 23-31. நாரதர்: முனிவரே, நீர் கூறிய 16 குணங்களும் ஒருவனிடம் இருப்பது மிகவும் அரிது. இல்லை இல்லை, விஷ்ணுலோகத்தில் உள்ள மகாவிஷ்ணுவிடம் இக்குணங்களை நான் நன்கு அனுபவித்திருக்கிறேன். வால்மீகி: மகர்ஷே, அத்தகையவரை நான் இந்த பூவுலகில் அன்றோ காண ஆசைப்படுகிறேன். நாரதர்: அப்படியாகில் தான் அளந்துகிட்ட தூணை அவன் தட்ட, ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க உருவமாய் உரம் பற்றி, இரணியனை உகிர்நுதியால் ஒள்ளிய மார்புரைக்க ஊன்றி, சிரம் பற்றி முடி இடிய கண் பிதுங்க வாயலர அவதரித்த அழகியானிடம் இக்கல்யாண குணங்கள் அனைத்தையும் நன்கு அனுபவிக்கலாமே. வால்மீகி: ஆம், என் சிங்கப்பிரானிடம் இப்பெருமை மிக்க கல்யாண குணங்களின் சீர்மையை ஆராய்ந்தறியலாம், உண்மை. ஆனால் இவ்வுலகில் இப்பொழுது அன்றோ இத்தகையவனை காண என் மனமும் கண்களும் விழைகின்றன. நாரதர்: அப்படியா, சற்று பொறும், நன்கு ஆராய்ந்து பார்த்து சொல்கிறேன், கேளும். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் முதல் சர்க்கம். பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷ்யாம் யஹம் புத்வா தைர்யுக்தை ஸ்ரூயதான்னரஹ இக்ஷ்வாகுவம்ஷ பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதஹ நியதாத்மா மஹாவீர்யோ த்யுதிமான் த்ருதிமான் வஷீ புத்திமான் நீதிமான் வாக்மீ ஸ்ரீமான் சத்ருநிவர்ஹணஹ விபுலாம்சோ மஹாபாஹுஹ கம்புக்ரீவோ மஹாஹனுஹ தர்மஜ்ஞஸ் சத்யசந்தஸ்ச பிரஜானாஞ்ச ஹிதேரதஹ யசஸ்வீ ஞானசம்பன்னஹ சுசிர்வஸ்ய சமாதிமான் ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா சச சர்வகுணோபேதஹ கௌசல்யானந்தவர்தனஹ. நீர் விரும்பும் பரமபுருஷன் அயோத்தியில் இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரித்திருக்கிறான். அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லையற்றவை. அவன் ஸ்வபாவத்திலோ திருமேனியிலோ எவ்வித விகாரமும் இல்லாதவன். விசித்திரமான ஆற்றல் படைத்தவன், ஞானஸ்வரூபமானவன், ஆனந்தமே வடிவெடுத்தவன், அனைத்தையும் தன் வசத்தில் வைத்திருப்பவன். வேதங்கள் அனைத்தையும் உலகங்களை படைக்கும் போது உபதேசித்து பிரச்சாரம் செய்பவன். உபய விபூதி நாதன், தீயோர்களை களைவதற்காகவே அவதரிப்பவன். எடுப்பான தோள்களும் திரண்ட பருத்த முழங்கால்கள் வரை நீண்ட கைகளும் சங்கு போன்ற கழுத்தும் பார்வையான கண்ணங்களும் அகன்ற மார்பும் உடையவன். சரணாகத ரக்ஷகன், கொடுத்த வாக்கை மீறாதவன் என்று இவ்வாறாக எல்லையற்ற பரமனுக்கே உரிய கல்யாண குணங்களையும் சாமுத்ரிகா லட்சணம் பொருந்திய திருமேனி அமைப்பையும் கூறி சுருக்கமாக ராமாயணம் முழுவதையும் உபதேசித்தார். தற்கால ஆராய்ச்சியாளர்களில் சிலர் ராமாயணத்தை வெறும் சரித்திர நூலாக கருதுகின்றனர். ஆனால் உண்மை அது அன்று. சரித்திரத்தை ஒரு வியாசமாக கொண்டு மறைகளிலும் மறைமுடிகளிலும் கூறப்படுகின்ற பரம்பொருளை, அதாவது நாராயண தத்துவத்தை எளிய முறையிலே புகட்டும் ஒரு வேதாந்த நூலாகும். எனவேதான் பகவத் ராமானுஜர் ராமாயணத்தை தாமே படித்தறியாது திருமலை நம்பி என்ற ஆச்சாரியரிடம் அடிபணிந்து அமர்ந்து கேட்டதாக குரு பரம்பரை கூறுகிறது. எனவேதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமாயணம், விஷ்ணு புராணம், கீதை, சகஸ்ரநாமம் முதலியவற்றை ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்றே பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை சம்பிரதாயமாக கொண்டிருக்கிறார்கள். வால்மீகி முனிவர் ஆச்சாரியரான நாரதரிடம் ராமாயணத்தை உபதேசம் பெற்ற பிறகு தன் சீடர்களைக் கொண்டும் தாமும் அவரை நன்கு உபசரித்து வழி அனுப்பினார். நாரதரும் தக்க பாத்திரத்தில் உபதேசித்தோம். இனி ராமாயணம் பூவுலகில் நன்கு பரவி மக்கள் க்ஷேமத்தை பெறுவர் எனும் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றுக் கொண்டு தேவலோகம் சென்றார். ராமபிரானை மேலும் கற்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகாய நமஹ.